தங்கேஸ்வரன் அய்யனார்புரத்திலிருந்து. படித்திடு நுட்பத்தை, விளைத்திடு நிலத்தில். உமாமகேஸ்வரி போந்தூரிலிருந்து. கரையை நீக்கிடு மனதிலிருந்து. கார்த்திக் மதுரையிலிருந்து. துடிப்பை நிறுத்தியதால் தத்தளிக்குது இதயம். விடியல் ஒன்றே நாட்களை தீர்மானிக்கும். மழையாக வந்தால் முழுவதும் நனைகிறேன். மரத்தின் ஆயுள் அதன் வேர்களிடம்.